பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசிக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும் நடக்குனா அழுகிற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு காபாலி